மாரியம்மா மாரியம்மா எங்க முத்து மாறி காளி திரி சூலி அணை சமயபுர மாறி எந்த காலத்துக்கும் நீயே துணை செல்வி அலங்காரி ரெண்டு அடி எடுத்து இருவினையை நீக்கவா மூணு அடி எடுத்து மும்மலங்கள் போக்கவா நாலு அடி எடுத்து நல்ல வர காக்கவா அஞ்சு அடி எடுத்து பஞ்சமெல்லாம் போக்கவா ஆறு அடி எடுத்து ஆதாரம் காட்டிவா ஏழு அடி எடுத்து ஏவல் பில்லி ஓட்டவா எட்டு அடி எடுத்து எட்டு திக்கும் காக்கவா ஒன்பது பத்தடியில் ஓங்காரம் போட்டுவா மாரியம்மா மாரியம்மா எங்க முத்து மாறி களி திரி சூலி அணை சமயபுரம் மாறி நீலி பயங்கரியே வேதமுத்து மாறி எந்த காலத்துக்கும் நீயே துணை செல்வி அலங்காரி மனத்தழகி அம்மா மறுவூரு சுயம்பழகி பாளையத்து வேம்பழகி மலையனூறு புத்துக்குள்ளே அம்மானி பாம்பழகி மறுவூரு சுயம்பழகி பாளையத்து வேம்பழகி மலையனூறு புத்துக்குள்ளே அம்மானி பாம்பழகி மாரியம்மா மாரியம்மா எங்க முத்து மாறி காளி திரி சூலி அணை சமயபுரம் மாறி நீலி வாயங்கரியே வேத முத்து மாறி எந்த காலத்துக்கு நீயே துணை செல்வி அலங்காரி அங்கம் நிறைந்தவளே ஜோதி வடிவாகி எங்கும் ஒளிர்பவளே ஆதி சிவனாரின் அங்கம் நிறைந்தவளே ஜோதி வடிவாகி எங்கும் ஒளிர்பவளே புத்துக்காரி பூக்காரி பூனாக கொடக்காரி சித்துக்காரி சிவகாமி திரிலோக சுகுமாரி பத்து கரம் விரிக்கும் பத்ரகாளி அவதாரி சித்தங்கலங்க வைக்கும் செல்வி மூவை காட்டேரி அவர் முடியேறி மருளாடி கத்தி பூதித்து வரும் தாயே என் கருமாறி மாயவனின் தங்கையும் நீ மணிமந்திர காரியும் நீ தூய வாழ்வழிக்கும் சுந்தரி மனோன்மணி நீ மாயவனின் தங்கையும் நீ மணிமந்திர காரியும் நீ தூய வாழ்வழிக்கும் சுந்தரி மனோன்மணி நீ தாயாகி வந்தவளே, பரம கேதுவுக்கும் ஞானமாகி நின்றவளே, பரசுராமனுக்கு தாயாகி வந்தவளே, பரம கேதுவுக்கும் ஞானமாகி நின்றவளே, கன்னியம்மா பொன்னியம்மா காளியம்மா துர்க்கையம்மா கத்துப்பட்டி ராஜ காளி வெட்டுடைய காளியம்மா மட்டுவார் புழலியம்மா மலைய நூறு அங்காளம்மா வெட்டுவானம் எல்லையம்மா வேர்காட்டு மாரியம்மா. பறந்தோட வேணும் அம்மா பாளையத்து காரியம்மா பறிவோடு வாரும் அம்மா. தேவி கருமாறு என்று திருநாமம் கொண்டவளே, தேவாதி தேவருக்கும் காவலாகி நின்றவளே, தேவி கருமாறு என்று திருநாமம் கொண்டவளே, தேவாதி தேவருக்கும் காவலாகி நின்றவளே.